கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி. அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி, முன் கொண்டைக்காரனவன் முன் கோபக்காரனவன், முன் கொண்டைக்காரனவன் முன் கோபக்காரனவன், சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார, சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார, எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி, சாமி சாமி, எங்க கொண்டு வர, மேகமாக ஆடி வர, கூட்டமாக வர கருப்பசாமி, அம்ப நதி தீரத்திலே கருப்பசாமி, கருப்பன் வரும் வேளையிலே கருப்பசாமி, பம்ப நதி குளிச்சு வர கருப்பசாமி, கருப்பசாமி ஆடி வர கருப்பசாமி, கரண்ட அளவு தண்ணியிலே கருப்பசாமி, தள்ளி கொண்டு வாரானப்பா கருப்பசாமி, சாமி முட்டளவு தண்ணியிலே கருப்பசாமி, முழுங்கி கொண்டு வாரானப்பா கருப்பசாமி, அரையளவு தண்ணியிலே கருப்பசாமி, துள்ளி கொண்டு ஓடி வர கருப்பசாமி, அழுத்தளவு தண்ணியிலே கருப்பசாமி, கருப்பசாமி நீந்தி வர கருப்பசாமி, அந்த அளவு தண்ணியிலே கருப்பசாமி, அங்காரமா ஓடி வர கருப்பசாமி, எங்க கருப்ப ஓடி வர கருப்பசாமி, எங்க கருப்ப ஓடி வர கருப்பசாமி, பை பம்பையிலே குளிச்சு வர கருப்பசாமி, பாங்காக வரானையா கருப்பசாமி, சிறியான வட்டம் வர கருப்பசாமி, கரிமலையை ஏறி வர கருப்பசாமி, பகவதிய வணங்கி வர கருப்பசாமி, கரியிலாம் தோடு வர கருப்பசாமி, எல வந்தவளம் கடந்து வர கருப்பசாமி, சாமி முக்குழிய தாண்டி வர கருப்பசாமி, அழுதாமேடு உச்சி வர கருப்பசாமி, சாமி அழுதையிலே குளிச்சு வர கருப்பசாமி, ஆளகட்டி தொட்டு வர வனம் புகுந்து வர கருப்பசாமி, எருமேலி வரானையா கருப்பசாமி, அவர் சாமி கூட வர கருப்பசாமி, எருமேலி வந்து இறங்கிய கருப்பன் சுற்றுமுற்றும் பார்க்க எம்பெருமான் கருப்பனுக்கு மலகள் என்றால் கொள்ளை பிரியம், அவன் மலகளா சல்லடை கட்டி வருகின்ற வேளையில் காண கண்கோடி வேண்டும், அவ என்னென்ன மலர்கள் என்று கேட்டால் எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமந்தி சல்லடையா, உன்னே வைக்கும் கால்களுக்கு கட்டி வர கருப்பசாமி, புலியாட்டம் ராஜா வர கருப்பசாமி, சபரிமலை காவக்கார கருப்பசாமி, அங்காரமாய் ஓடி வர கருப்பசாமி, தமிழ்நாட்டு எல்லையிலே கருப்பசாமி, தாண்டி தாண்டி வரானையா கருப்பசாமி, செங்கோட்ட கருப்பம் வர கருப்பசாமி, தெங்காசி சுடல வர கருப்பசாமி, ஆம்பூர் சுடல வர கருப்பசாமி, சாத்துனூர் பூதத்தான் வர சமாய் வாரையா கருப்பசாமி, பை போராடி வாரையா கருப்பசாமி, காவலாளி வாரையா கருப்பசாமி, பாவநாச கோட்டைக்குள்ளே கருப்பசாமி, மனப்பேச்சு கூட வரா கருப்பசாமி, தேவர்கள் மலசுரியும் சுரியுத்து ஐயனார் கோயில் வந்து இறங்கி எம்பெருமான் கருப்பன் யார் யாரை வணங்குகிறார் என்று கேட்டால் என்னன்னா சட்டநாதா திரு மகாலிங்க சாமியாரே, தட்சிணாமூர்த்தி சாமி ஐ, சங்கிலி பூதத்தாரே, பாதாள பூதத்தாரே, மேல்வாசல் பூதத்தாரே, சுடர்மாடன் சாமியரே, ஐ தலவாய் மாடன் சாமியரே, குண்டில் மாடன் சாமியரே, பள்ளி மாடன் சாமியரே, உக்ரகாளி தாயாரே, வனப்பேச்சி தாயாரே, ஜக்கம்மா தாயாரே, வண்டி மலைச்சி தாயாரே, பட்டராயன் சாமியாரே, கரடி மாடன் சாமியாரே, அகஸ்திய மாமுனியும் அங்காரமாய் காட்சி தந்தார், அகஸ்திய மாமுனியும் அங்காரமாய் காட்சி தந்தார், இப்படியாக தரிசித்துக் கொண்டு வந்த எம்பெருமான் கருப்பன் இந்த ஐயப்ப மலர் பூஜை வருவதற்கு ஆவல் கொண்டு கன்னிமாரையும் சாமிமாரையும் ஐயப்பன்மாரையும் மாளிகை புறங்களையும் ஆன்மீக நஞ்சங்களையும் வாழ்த்தி அருள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இந்த ஐயப்ப பூஜைக்கு கருப்பன் வருகிறார், ஆங்காரமாய் பரவசமாய் உக்ரமாய் ஓடி வருகிறார், எங்க கருப்பசாமி கருப்பசாமி, எங்க கருப்பசாமி கருப்பசாமி, கருப்ப வரா கருப்ப வரா கருப்பசாமி, அங்காரமாய் ஓடி வரா கருப்பசாமி, அங்காரமாய் ஓடி வரா கருப்பசாமி, கருப்பம் வரா கருப்ப வரா கருப்பசாமி, அங்காரமாய் ஓடி வர. சுவிசேஷமாய் தேடி வர கருப்பசாமி கருப்பவரா கருப்பவரா கருப்பசாமி கருப்பவரா கருப்பவரா